அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இழகிய மனம் நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் என்றொரு மொழியில் சொன்ன அவளுக்கென்ன அழகிய முகம் அவனுக்கென்ன இழகிய மனம் நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும் என்பது அழகு சிறுநடை என்பது